எண்ணி எண்ணி பார்க்க மனம் இன்பம் கொண்டாடுதே, என்னை அறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுதே, என்னை அறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுதே. என்ன இன்னைக்கு பாட்டும் கூத்தும் ஒரே அமக்கணும்? ஆபீஸ் போனஸ் படமா? 700 ரூபா. ஐயோ வந்துடுதா? கையை நீட்டாத. குடுங்களேன், நான் எண்ணி பார்க்க மாட்டேனா? நான் அப்பவே எண்ணி பார்த்துருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்தி நீங்களும் சமயத்துல தமாஷா பேசுறேன். கணால் தங்க வேறு மாதிரி. சரி சரி, நான் தான் உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட்டேனே, அதை இப்படி டெபிட் பண்ணுங்களேன். நானா? ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா. ஏண்டி புதுசா கேக்குற என்ன பார்த்து அடுத்த அம்பூரத்தை பார்த்தேளா, அவ அத்துக்கார கொஞ்சத கேட்டேளா. ஏன்னா அடுத்த அம்பூரத்தை பார்த்தேளா, அவ அத்துக்கார கொஞ்சத கேட்டேளா. அடிச்சாலும் குடிச்சாலும் அவ ஒன்னா கேட்டுக்கறா, அடிச்சாலும் குடிச்சாலும் அவ ஒன்னா கேட்டுக்கறா. அடிச்சது கொண்டு புடிச்சது கொண்டு புடவையா வாங்கிக்கறா, பத்து புடவையா வாங்கிக்கறா. அடுத்தாத்து அம்பூரத்தை பார்த்தேளா, அவ அத்துக்காரர் கொஞ்சதை கேட்டேளா. சங்கதி எல்லாம் நமக்கேண்டி, அவன் சம்பளம் பாதி இம்பளம் பாதி தங்கராண்டி. பட்டோ அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி, அவன் சம்பளம் பாதி இம்பளம் பாதி தங்கராண்டி. மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீ தாண்டி, மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீ தாண்டி. சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி, பட்டு புடவைக்கு ஏதடி. அடுத்தாத்து தங்கது எல்லாம் நமக்கேண்டி. நமக்கேண்டி பட்டு நமக்கேண்டி.